கொக்கு மீன திங்குமா இல்ல இன்ன மீனு கொக்க முழுங்குமா? மூட்டை உண்மையில நான் தீய மூட்டவா கொத்து கொதா முத்தம் போட்டு அணல கூட்டவா? கொக்கு மீன திங்குமா இல்ல என்ன மீனு கொக்க முழுங்குமா? தின்னா பசி அடங்குமா இல்ல என்ன தின்ன தின்ன பசி எடுக்குமா? முத்தம் போட்டு அணல கூட்டவா? கூட்டவா பர பர சோரே சோரே சோரே.